அந்தேவாருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதானே வேண்டுமென்று ஏங்கினே நாள்தோறும் முள்ளின் மீது தூங்கினே அன்பேவா அருகிலே என் வாசல் வழியிலே இத்தனை நாள் வாய்மொழிந்த சித்திரமே இப்பொழுது மௌனமேந்தானோ மின்னலென மின்னிவிட்டு கண்மறைவாய் சென்று விட்ட மாயம் நீரானோ உன்னால் வந்த காதல் உன்னால் தானே வாழும் நீங்கி போனால் உன்னை சேரும் பாவம் எனக்கொரு அடைக்கலம் வழங்குமோ உன் இதயமே அன்பேவா அருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதானே வேண்டுமென்று ஏங்கினே அன்பேவா அருகிலே என் வாசல் வழியிலே மையலிலே எண்ணியது காணல் நீதானோ என்னை தூண்ட என்ன கோலம் போட்டே மீண்டும் கோலம் போட உன்னை தானே கேட்டே எனக்கொரு அடைக்கலம் வழங்குமோ இதயமே அன்பேவா அருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதானே வேண்டுமென்று ஏங்கினே நாள்தோறும் முள்ளின் மீது தூங்கினே அன்பேவா அருகிலே என் வாசல் வழியிலே